பொட்டு வைக்க வேணும் தன்னண்ணா தானே தன்னண்ணா ஓட இன்ன நல்லோட ஒளிஞ்சிருக்க பூஞ்சோல தங்க பசுங்கிளிக்கு சாந்து பொட்டு வைக்க வேணும் தன்னண்ணா தானே தன்னண்ணா தன்னண்ணா தானே தன்னண்ணா தானே தன்னண்ணா.